வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம் 14/8/18 தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. கொஞ்சம் நீண்ட நாட்களாக பதிவு போடலை. இன்றைய சிறப்பு, இன்றைய செய்தியில் தமிழர் வேளாண்மையின் சிறப்பில் மிக முக்கியமான ஒரு அங்கத்தை நம்ம பார்ப்போம். அதாவது, நிலத்தை ஐந்தாக, பூமியை ஐந்தாக பிரித்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு. அதில் மருதங்கிற ஒன்று செயற்கையானது, வயலும் வயல் சார்ந்த இடமும். இதில் செயற்கையானதில் சிறப்பு என்னன்னு கேட்டால், நீரை செயற்கையாக கட்டமைத்ததும், தானியங்கள் மற்றும் பயிர் வகைகளை செயற்கையாக கட்டமைப்பதும் மருதத்தினுடைய சிறப்பு. மற்ற எல்லாமே இயற்கையானது, தன்னிச்சையானது. இது வந்து முற்றிலும் மனிதர்களால் செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று மருதம். இயற்கையாக இருந்த பூமியிலே செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது மருதம். இதுதான் நீரை உள்வாங்கிறதன் மூலமாக பூமியினுடைய வெப்பமயமாதல் மற்றும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அமைஞ்சது. பூமியினுடைய வெப்பத்தை வழி நடத்தியச்சு, பருவகாலங்களை உண்டு பண்ணியது, பருவகாலங்கள் ஏற்படுவதற்கு துல்லியமான வரையறையாக நின்று செயல்பட்டது. இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். நெல் என்பது திட்டமிட்டு செயற்கையாக வடிவமைக்கப்பட்டது. நீரிலேயே நின்று நீரிலேயே விளைவதற்கு ஏதுவாக உடலில் உள்ள கிட்டத்தட்ட 80 விழுக்காடு நீரை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கும் முகமாக, உடலில் உள்ள நீரை புதுப்பிக்கும் முகமாக மிக அதிகமான நீரை வெளியேற்றி அதிலேயே அந்த சுழற்சியிலேயே விளையக்கூடிய ஒரு தானியமாக நெல் செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்டது. ஆகவே அது உடலுக்கு மிகச்சிறந்த உணவாகவும், உடலில் உள்ள நீர்மத்தை புதுப்பிக்க தகுந்த அந்த ஆற்றலுடைய பொருளாகவும், அதுவே உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொல்லக்கூடியதாகவும் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே விரிவாக நிறைய பார்த்துருக்குறோம். இந்த மருதத்தினுடைய மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் பருவகாலங்கள் மாறி மாறி வரும். கோடைக்காலங்கள் வரும், கோடைக்காலம் வரும், குளிர்காலம் வரும், பனிக்காலம் வரும், காற்று காலம் வரும், வெவ்வேறு காலம் வரும். ஆனால் உழவன் பயிர் வைக்கும்போது இந்த கால சூழ்நிலையில் கோடைக்காலத்தில் நீரே இருக்காது. ஆனால் உழவன் கோடைக்காலத்தில் பயிர் செய்யும்போது அந்த பயிர் காஞ்சி போயிருந்தானே, அந்த மாதிரி இல்லாமல் அந்த பயிரினுடைய தாங்கும் திறனுக்கு ஏற்ப, பயிரினுடைய தாங்கும் திறனை அதிகரிக்கும் வகையில், முற்றிலும் அந்த பயிரை பாதுகாக்கும் வகையில் நிலத்திலே நீரை கட்டமைத்தது தமிழர் வேளாண்மையின் தனிப்பெரும் சிறப்பு. இந்த இடம் வந்து நான் முக்கியமாக உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு இடம். அதைத்தான் நம்ம இப்போது நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்புங்கிற பேரில் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குற வேளாண்மை, அதை நம்ம கொண்டு வந்துகிட்ருக்கோம் இப்போ இல்லையா. வாழையினுடைய பயிர் பாதுகாப்பு முறை, அதே போலவே கடலை தோட்டத்தினுடைய மாதிரி ரமேஷ் செஞ்சிட்ருக்கிறது, இது மாதிரி தென்னையினுடைய சாகுபடி முறை, இந்த நெல்லினுடைய சாகுபடி முறை, மாந்தோப்பினுடைய சாகுபடி முறை, இப்படி வெவ்வேறு விதமான பயிர் சூழலில் நம்ம எண்ணத்தை வடிவமைக்கிறோன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிலத்தை வடிவமைப்பதன் மூலமாக, நிலத்திலே நீரை கட்டமைப்பதன் மூலமாக, பருவகாலங்களை கடந்தும், பருவகாலங்களிலே ஏற்படுகின்ற இயல்பான பாதிப்புகளிலிருந்து, இயல்பான தாக்குதல்களிலிருந்து தாங்கும் திறனோடு கூடிய பயிர் பாதுகாப்பு சூழல்களை தமிழ் உழவன் நிலத்திலே கட்டமைத்தான் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது வந்து தமிழர் வேளாண்மையுடைய தனிச்சிறப்பு. இதனால தான் நம்ம திருப்பவலூர் கோவிந்தராஜ் அவர்களுடைய வாழைத்தோட்டமாகட்டும், ரமேஷனுடைய கடலை தோட்டமாகட்டும், பொள்ளாச்சியில் சக்திவேலனுடைய தன்னந்தோப்பாகட்டும், சின்னசாமி ஐயாவுடைய திருச்செங்கோட்டில் ஓராண்டு கூட நீர்ப்பாசனம் இல்லாமலே ஒரு மரம் கூட செத்து போகாமல் அந்த தாக்குப்பிடிக்கும் திறனோடு இருக்கிற அந்த தென்னந்தோப்பினுடைய தன்மையாகட்டும், இதில் எல்லாமே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா என்ன தெரியும்னா, நிலம் சரியான வகையிலே பருவ காலங்களை கடந்து தாங்கள் வளர்க்கின்ற பயிரை பாதுகாக்கின்றது மாதிரி, வருகின்ற எல்லா நோய்களிலும் இருந்தும் தன்னுடைய குழந்தையை பாதுகாக்கின்ற தாயைப் போல தன்னுடைய கருவிலே உருவாகி தன்னை சார்ந்து நிற்கின்ற தன்னுடைய குழந்தையை பாதுகாக்கின்ற தாயைப் போல அந்த தாய்ப்பாலைப் போல நிலத்தை நீரை கொண்டு கட்டமைத்தான் தமிழ் உழவன். அதுதான் பருவ காலங்களை கடந்து பருவ இயல்களில் ஏற்படுகின்ற இயற்கையான ஆபத்துகளிலிருந்து கடந்து அந்த பயிரை பாதுகாக்கின்ற சூழலை வடிவமைத்தது. இந்த கட்டமைப்பு தான் தமிழர் வாழ்வாண்மையுடைய தனிச்சிறப்பு. அதனால தான் நீரை விட அதனுடைய காப்பு முக்கியம் அப்படின்னு சொன்னான் திருவள்ளுவன். நீரினும் நன்றதன் காப்பு. அந்த காக்கின்ற தன்மையை பூமியினுடைய மையத்திலிருந்து வெளிவருகின்ற வெப்பத்தின் துணையோடும் அந்த நீரை கட்டமைப்பதன் மூலமாக அந்த நிலத்திலே மிக முக்கியமான அந்த தாவரம் தங்கியிருக்கின்ற இந்த வேர் பகுதியை அந்த பூமியிலே அது இருக்கின்ற பகுதியை கட்டமைப்பதன் மூலமாக இயற்கை சூழல்களை தாக்குப்பிடித்து இயற்கை சூழ்நிலையில் தாக்குப்பிடித்து பயிர்களை வாழ்விக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கியது தமிழர் வளர்மையின் தனிச்சிறப்பு. சரியா? தொடர்ந்து நாம் பயணிப்போம். நன்றி.